என்னும் மோனே ஏதான கதை இது நாடாக யோடி தோல் குன்னகளிகளில் ஞான அறிஞானேது ஞானுந்து ஞானுங்கு நட்டம் திரிஞ்ச காணாத்த லோகம் கண் முன்னில் தெளியனு கண்ணாடி போலும் கள்ளங்கள் பறையனு ஞான அறிஞானேது ஞானுந்து ஞானுங்கு தட்டி தடைஞ்ச தலைமுகளில் திரியுகையாய் இ பூமியாகுந்த கோலம் ஒருமறையாய் பெருகுகையாய் எதிகேணி நாட்டங்கள் தெருவிதிலே வழிவரையு இனி என்ற ராஜ்யத்தை கண் முன்னில் தெளியனு கண்ணாடி போலும் கள்ளங்கள் பறையனு ஞான அறிஞர்